ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം അയഗ്രീവമുപാസ്മഹേ. ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോ മുനിമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാമംഗനെടുമതി വിപുടശൂളയോദ്ധിയെന്നും അനിമകളത്തോരണിത്തും വിളക്കും ജ്യോതിരങ്കതിരോ കുലത്തിക്കോ വിളക്കായി തോന്നി മുഴുകും ഉയർക്കൊണ്ട വീരം തന്നെ ശങ്കനെടും കരുമുകിലൈ രാമൻ തന്നെ കിള്ളൈ നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നു എങ്കൾ തനിമുതൽ വന്യം പെരുമാൻ തന്നെ என்று கொலோ கண்கொழில காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். ஆரண்ய காண்டத்தின் இறுதிப் பகுதி சரி மோக்ஷம். சபரி மோக்ஷம் ராமாயணத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. பொதுவாக அதிகமாக பெண்கள் மோட்சத்தை பற்றி நமது பெரியவர்கள் பேசவில்லை. ஆனால் ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே எல்லோருடைய கவனத்தையும் கவர்வது அகல்யா சாபல் மோட்சவம். ஆரண்ய காண்டத்திலே சபரி மோட்சம், கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி மோட்சம், இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் சமுதாயத்திலே நிலவுகின்றன. சபரி மோட்சம் அதுவும் சபரர் என்ற வேடுவ குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண், வேடுவச்சிக்கு மோட்சம். எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்யம், ஆத்ம நிவேதனம் என்று எம்பெருமானுடைய பெயரை கேட்டல், எம்பெருமானுடைய பெயரை உச்சரித்தல், நினைத்தல், அவருடைய திருவடியை தொழுதல், திருவடிக்கு பூமாலை சூட்டுதல், வணங்குதல், தொண்டு செய்தல், இணையான தோழமை கொள்ளுதல், தன்னையே ஒப்படைத்தல், இப்படி அதிலே யதாயு மோட்சம் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னையே ஒப்படைக்கிறார் என்று பார்க்கிறார்கள். சபரி பூஜாயாம் சபரி, சபரியா பூஜித்தல் சம்யக்கு என்று சொல்லுகிறார். நன்றாக பூஜை செய்தவள். எனவே சபரியினுடைய பூசை, அவள் செய்த அர்ச்சனை காமபிரானுடைய கைங்கரியத்திலே மிகச்சிறந்து விளங்குகிறார். அதற்கு முன்னாலே கவந்தவனம், கவந்தவனத்துக்கு செல்வதாக பார்த்தோம். இருப்பினம் கடையுறையானையே முதல் உறுப்புடை உயிரெல்லாம் உழைந்து சாய்ந்தன, எறும்பிலிருந்து யானை வரை அத்தனையும் கபந்தன் என்று சொல்லக்கூடியவனுடைய கைகளுக்குள்ளே அடங்கி விடுகின்றன. அவன் கை நீளமான கை, பல மயில்கள் பரவி இருக்கும் கை. அந்த நீளமான கைகளுக்குள்ளே எது எது அகப்படுகிறதோ அதையெல்லாம் அவன் இணைத்துக் கொண்டு அதை விழுங்கி விடுவது என்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு கிடைத்த ஒரு சாபம் அல்லது வரம் என்றும் சொல்லலாம். வெறிப்புற நோக்கினே வெறுவுகின்றன பரிப்பரு வலையிடை பட்ட பான்மைய என்று உறுப்புடை உயிரலாம். கவந்தனுக்கு சரியான உருவம் கிடையாது, ஆனால் உயிர்கள் எல்லாம் அவன் கையிலே அலைந்தன, நாள் திசை பரவையும் இறுதினால் உற காற்றிசைத்து எழ எழுந்து உலகை கால் பறந்து ஏற்று இசைத்து உயர்ந்து வந்து இடுங்குகின்றன. அந்த கைக்குள்ளே ராமனும் லட்சுமணும் அடங்கிவிட்டார்கள். இப்பொழுது இழுக்கப்பட்ட அத்தனை உயிர்களோடு ராமனும் லக்ஷ்மணும் இருக்கிறார்கள். ராமன் லக்ஷ்மணை பார்க்கிறான், லக்ஷ்மணன் ராமனை பார்க்கிறான். இளவலை நோக்கினன் ராமன் ஏழையை உழைவு செய் ராவணன் உரையும் ஊரில் அளவயது ஆகுதல் அறிவி. ஒருவேளை ராவணன் இடமாக இருக்குமோ என்று கூட சந்தேகப்படுகிறார்கள். இப்படியாக இந்த கையை பார்த்தபொழுது இது தெள்ளி அமுதேள தேவர் வாங்கிய வெள்ளையற்று அறவன்தான் பார்க்கவில்லை கடிந்தபோது வாசுகி என்ற பாம்பு அதுதானோ என்று நினைக்கிறார். என்று வை விளம்பிய இளவல் வாசகம் நன்று நினைந்தனோ நடந்த நாயகம். அப்படி அந்த கையாலே உள்ளே வாங்கப்பட்ட ராமன் உள்ள குவரும் இப்பொழுது கபந்தனை நேரடியாக பார்க்கிறார். கபந்தன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? எயிற்று இடைக்கு இடை காதம் இரு காதம், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையிலே இரண்டு காதம். இந்திய வயிற்றிடை வாயனும் மதரவேலையன் கலர் போல வாய் வயிற்றிடை வாய் உயர்வரம் இருபுடையும் வாங்கலின் தெய்வமத்தினை பூண்டு நீண்டன கிடந்தன நிமிர்ந்த கையினான். வாசுகி என்ற பாம்பை போல கை இருக்கிறதா? திங்களை இரண்டு கூறிட்டன இலங்கு எயிற்றினான். சந்திரனை இரண்டாக பிளந்தது போல பல் இருக்கிறதா? கபந்தன் கோரமான உருவத்தோடு இருக்கிறான். யமனைப் போல அவன் வாயை திறந்து கொண்டிருக்கிறான். கையானது கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்கு அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. காலநேமியை பொறும் கவந்த காட்சியான் தலையை நீக்கிய காலநேமி தலையில்லாத முண்டம் அருகிலே சென்றபொழுது ஆச்சரியப்படுகிறார்கள். அறக்கரு தொல்மதில் ஊர்புகு வாயிலோ, இது வாயாக இருக்கவில்லை வாயிலாக இருக்கிறது. ராஜகோபுரம் ராஜவீதி, எனவே அந்த கோபுரத்துக்கு உள்ளே பெரிய நீண்ட நெடு வாயிலோ ஒரு பூதம் என்ன செய்யலாம் என்று ராமனும் லட்சுமணும் யோசிக்கும் பொழுது ராமன் கூறுகிறார், தோகையும் பீரிந்தனள் என்னை துஞ்சினல் வேகவும் பயிதுமந்துழல வேண்டலே அதலின் யானினி இதனு காமிடம் ஏறி ஈந்து நின்று இளவலே என்றான். அருமையான காட்சிகள். ராமனும் லக்குவனும் கபந்தன் கையிலே மாட்டிக்கொண்டு இன்னும் சில மணிகளிலே வாயிலே புக வேண்டிய அவசியம் இருக்குமே. எனவே அப்போது ராமன் லட்சுமணை பார்த்து ஏகுதி இன்று நின்று இளவலே நீ சென்று விடு, நீ இங்கே இருக்காதே என்று தம்பியை பார்த்து நான் இறந்து போகிறேன் நீ செல் என்கிறார். அதற்கு தம்பி சொல்லுகிறான், மானே என்ன தன்னொரு தம்முள் வர யாரும் காணே வைக கண் துயில் கொள்ளாதயல் காத்த ஆனான் என்னே என்றவன் முன்னே அவரின்றி காணே வந்தான் என்றதில் வேறு தவறுந்தோ. சீதையும் ராமனும் நானும் மூன்று பேராக வந்தோம். காட்டிலே கண்மூடாமல் காவல் காப்பான் என்று என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் தனியாக செல்வேனா? என் தாய் உன்முன் ஏவியாவும் இசையின்னல் பின்றாதெய்தி பேரிசையாளக்கழி உண்டேல் பொன்றா முன்னம் பொன்றுதி என்றால் உரை பொய்யா நின்றால் என்றோ நிற்பதுவாய் மை நிலையம்மா. பொன்றா முன்னம் பொன்றுதி சுமந்திரை லட்சுமிடை தாய் முன்னம் மொழி பின்னம் வா, ராமன் வந்தால் வா, அவனுக்கு ஆபத்து என்றால் முதலிலே நீ இறந்து போக வேண்டும் என்று சொன்னாலே. இப்படி சொன்ன பொழுது லட்சுமணனும் ராமனும் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து கொள்ள நின்ற பொழுது அந்த சமயத்திலே பார்க்கிறார், அண்ணா இவன் கையை துணிப்பி விடுவோமே, பிணிக்கும் கையும் வெய்விலவாயும் பிழையாமல் துணிக்கும் வண்ணமும் காணொதி, நாம் அழிந்து போவதை விட இவனை அழிப்போமே என்று சொல்லி இருவரும் கவந்தனை எதிர்த்து போரிடுகிறார்கள். அழிந்துளார் அலர் இகழ்ந்தனர் என்ன என்று அழன்றான் பொழிந்த கோபத்தன். புதுப்பொறி மயிர்புறம் பொடிப்ப விடுங்குவேன் விங்கலும் விண்ணுர வீரன் எழுந்த தோள்களை வாள்களால் அறிந்தனர் கபந்தனுடைய தோள்களை அறுக்கிறார்கள். கபந்த பாகு சேதன ராம, நாம ராமாயணத்திலே கபந்த பாகு சேதன ராம, கைகள் அருகப்பட்டது, கைகளற்று வெங்குருதி ஒழுகிய கவந்தன் ரத்தம் கொட்டுகிறது. திடீர் என்று அவன் உருமாறுகிறார். விண்ணில் நின்றவன் விரிஞ்சனே முதலால் யாருக்கும் கண்ணில் நின்றவன் இவன கருத்துண உணர்ந்தான். ராமனுடைய கைகளாலே லட்சுமணனும் ராமனும் சேர்ந்து கபந்தனுடைய கைகளை வெட்டிய உடனே கபந்தன் உருவமற்று இருந்தவன், வாயிலே வயிறை உடையவன், அதாவது வயிற்றிலே வாயை உடையவன் இப்பொழுது விண்ணிலே சென்று விட்டான். சென்று அற்புதமான விண்ணவர் தேவர் போல சுழர்விடும் உருவோடு இருக்கிறார். ராமனை கொண்டாடுகிறார். கம்பனுக்கு அல்வா கிடைத்து விட்டது, கம்பனுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்ப ராம துதி கபந்தன் வாயினாலே, கபந்தன் எல்லா உயிரையும் தன் வாயிலே போட்டுக் கொண்டவன், எல்லா உயிரும் இந்த உலகத்திலே புற்பா முதலா நட்பெருக்க நட்பாலு குய்த்த அந்த ராமனை கொண்டாட ஆரம்பித்தான். மூலமே இல்ல முதல்வனே நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெளிவறிய கொள்கையால், மூலமே இல்ல முதல்வனே நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெளிவறிய கொள்கையால், ஆழமோ ஆளி நடைவோ அடைக்கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே, ஆழமோ ஆளின் அடையோ அடைக்கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே. நீ ஆலமரமா ஆல இல்லையா? அதிலே பள்ளி கொண்ட மடசிய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மரதாஸ்மனாமி ஆளில்லை மேல் பால கண்ணை அன்று உலகமுண்டவனே. அரக்கராக இருந்தவன் இறக்கமில்லாது இருந்தவன் இப்பொழுது ராமனுடைய கைப்பட்ட உடனே பொன் பரிவேசம் என்று சொல்லுவார்கள், மேஜிக்கல் டச், கோல்டன் டச். காண்பார்க்கும் காணப்பொரு பொருகற்கும் கண்ணாரி, கம்பனுடைய வார்த்தைகள், கம்பனுடைய காவிய நாயகன் எப்படி பேசப்படுகிறான் பாருங்கள். காண்பார்க்கும் காணப்பது பொறுக்கும் கண்ணாகி புண்பாய் கோல் நிற்றியால் யாதொன்றும் பூணாதாய், மாண்பால் உலகை வயிற்றொழித்து வாங்கிறியால். கம்பன் வேடிக்கையாக சொல்லுகிறான், எம்பெருமானே நீயும் கபந்தன் போல்தானே எல்லோரையும் வயிற்றிலே போட்டுக் கொள்கிறாய், மாண்பால் உலகை வயிற்று ஒழித்து வாங்கிறியால், ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ. வார்த்தை சரளமாக எளிதாக, ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ, ஆணல்லல் பெண்ணல்லல் அல்லாலியுமல்லல் கோணையை பெரிதுடைத்து நம்மாழ்வாருடைய அடிவொற்றி குறுகை நாதன் குறைகடல் காப்பதே என்ற நிலையிலே ஆதிப்பிரமணம் நீ ஆதிப்பலமும் நீ ஆதி எனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ அப்பால் உண்டாகிலும் இருக்கதா இல்லையா என்று அங்கே அதன் விவாதத்துக்குள்ள போகவில்லை. இருந்தால் அப்பால் உண்டாகிலும் நீ சோதிச்சுடர் பிழம்பினி வேதம் குறை செய்தால் வெல்காரோ வேலுள்ளர் எந்திகையும் தின்சுவரா எழிலை நிலவகுத்த அண்ட பெருங்கோயிற்கெல்லாம் அழகுடைய மண்டலங்கள் மூண்டின் மேல் என்றும் மலராத புண்டரீகமுத்தின் பொருட்டே குறையம்மா மூலக்கிழங்கே தனி முதல் வித்தே என்றெல்லாம் கொண்டாடுகிறார். நின் செய்கை கண்டு நினைந்தனவோ நீள்மறைகள் உன் செய்கை என்னவைதான் சொன்ன ஒழுக்கினவோ வேதம் சொல்லும்படி நீ செய்கிறாயா நீ சொல்லும்படி வேதம் செய்கிறாயா என் செய்தேன் முன்னம் மரம் செய்கிறீனர் பின் செல்வது இல்லா பெருஞ்செல்வம் நீ தந்தாய் நீங்காத செல்வமாக வைத்தமா நிதியாக இருக்கும் பெருமானே மாயப்பிறவிமயல் நீக்கி மாசுலா காயத்தை நல்கி துயரின் கரையேற்றி பேய் ஒத்தேன் பேரை பிணக்கருத்தையும் பெருமான் நாய் ஒத்தேன் என்ன நலம் இழைத்தேன் நான் என்றா நான் ஒண்ணுமே செய்யலையே போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைத்தா அரங்கமா நகருளானே என்று மனச்சிலோ தூய்மையில்லை வாயிலோரின் சொல்லில்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழிவன் வாழா புறம் துழாய் மாலையானே பொன்னிசோ திருவரங்கா எனக்கு நிகதியன் சொல்லாய் நதன்மனிஷ்டோஸ்மிரதாத்மவேதி நபக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹானன் ஜெகதி சரண்யா புஷ்பாத மூலம் சரணம் பிரபத்தி மாயப்பிறவி மயல் நீக்கி மயல் வர மயல் மதிநலம் அறுத்து மயர்வு அறுத்து மதிநலம் அறுத்தி துயரின் கரையேற்றி பேய் ஒத்த எண்ணெய் நாய் ஒத்த எண்ணெய் தூயவனால் ஆக்கினாயே எம்பெருமானே இவ்வளவு அற்புதமாக பேசுகிறாயே இதற்கு முன் நீ கபந்தனாக இருந்தாயே நீ யார் என்று கேட்கிறார்கள் ராமனும் லக்குவரும் ஏன்று அங்கு இனிது எம்பி என்று அங்கு இனிது எம்பி என்று அறிய கூறுவனே தன் தாய கண்ணொற்று கந்தனைய தன்மயனாய் நின்றானை கண்டால் தாயை கண்ட செய் போல அழுகிறான் தொழுகிறான் ஆடி பாடுகிறான் கபன் பாரா இளையவனே பட்ட இவன் வேறே ஓர் பேரா அளந்தானாய் ஒளி ஓங்கும் பெற்றியனாய் ஆறுகளோ நீ என்றான் உண்மையில நீ யாருப்பாரு கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் சந்த பூணலங்கள் வீரே அழகான மாலைகளே உடைய வீரனே தனு எனும் நாமத்தேன் எனக்கு தனு தனு என்று பெயர் ஓர் கந்தர்பன் சாபத்தால் அழகானவன் கந்தர்வன் இக்கடை படு பிறவி கண்டேன் வந்துற்றீர் மலர்க்கை நீண்ட முன்னுடை வடிவம் பெற்றேன் எந்தைக்கும் எந்தை நீர் யான் இசைப்பதும் கேள்வி நின்றார் கபந்தன் அரக்கனாக இருந்தவன் இறக்கமில்லாமல் இருந்தவன் உருவமே இல்லாமல் இருந்தவன் என்று அற்புதமாக எம்பெருமானை பாடி பரவி என் சாபம் காரணமாக இங்கே என் தலையிலே ஆயுதத்தால் அடித்ததால் தலையானது வயிற்றிலே ஒடுங்கிவிட்டது அப்படி நான் கேட்டேன் எப்படி நான் வாழ்வேன் என்று அதற்கு கையை மட்டும் நீளமாக கொடுத்து காலை முதல் மாலை வரை இந்த கையை நீட்டி அதற்குள்ளே எத்தனை உயிர்கள் அடங்குகிறதோ அத்தனையும் நீ உண்ணலாம் என்று சொல்லி இப்படி எனக்கு தண்டனையும் கொடுத்து ஒரு அருளையும் கொடுத்தார்கள். இன்று என்னுடைய புண்ணியத்தின் பயனாக எம்பெருமானே தங்களை பார்க்க முடிந்தது. ஆகையினாலே வந்துற்றீர் மலர்க்கை தீண்ட முன்னுடைய வடிவம் பெற்றேன் எந்தைக்கும் எந்தை நீர் யான் இசைப்பது கேள்வின் என்றார். முக்கியமான விஷயத்தை கபந்தன் சொல்லுகிறார். எம்பெருமானே கனையுளாம் சிறை நீரை காக்குணரின்மையேனும் இணையிலால் தன்னை நாதற்கு ஏன செய்தற்கு ஏற்கும் துணையில்லாதவர்க்கு வேலை போக்கறிவு உன்னதே போல் துணையில்லாதவருக்கு இந்நாப்பகை புலம் தொலைத்துணிக்கள் ரொம்ப அழகா சொல்லுகிறேன். முளைப்பது அரிசியார் இருந்தாலும் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையா முளைப்பது அரிசியார் இருந்தாலும் அதனோடு அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய உமி இருக்க வேண்டும். அது மாதிரி எம்பெருமானே உங்களுக்கு துணை வேண்டும். ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் சொல்வதை கேளுங்கள். ஆயது செய்க என்பது அறத்துறை நெறிய நெண்ணி தீயவர் சேர்க்கலாது செவ்வியோர் சேர்த்து செய்தல் தாயினும் உயிர்க்கு நல்கும் சபரியை தலைப்பட்டு அண்ணான் ஏயது ஓர் நெறிவினை ஈரளையின் குரம் என்றே. நீங்கள் இப்பொழுது இந்த பக்கத்திலே மானின் முகம்போடு ரிஷ்யமோக மலை என்று ஒரு மலை, அதுதான் இரளையின் குன்றம். அந்த மலைக்கு பக்கத்திலே மதங்க ஆசிரமம் இருக்கிறது. அங்கே சபரி இருக்கிறாள். அவள் தாயினும் உயிர்க்கு நல்கும் சபரி என்று சொல்கிறார். அவளை பார்த்துவிட்டு அவள் வழிகாட்டுவாள், அவளும் சொல்லுவாள். நீங்கள் நேரடியாக கதிரவன் சிறுவனான கனகபால் நிறத்தினானை எதிரெதிர் தழுவி நட்பின் இனிது அமர்ந்து அவனின் இந்த வெதிர் பொறும் தோளினாலை நாடுதல் விழுமிதென்றார். அதில் கடல் வீரர் தானும் மன்னதே அமைவதானார். கபந்தன் தனக்கு ராமனும் லக்குவனும் அருமையான வாய்ப்பை தந்ததனாலே, சாபை மோசனம் தந்ததனாலே பதிலுக்கு தான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று எண்ணி, நீங்கள் சபரி ஆசிரமத்துக்கு செல்லுங்கள், போகின்ற வழியெல்லாம் சொல்லி அவள் உங்களுக்கு சுக்ரீவன் இருக்கும் இடத்தை காட்டுவாள். அந்த கதிரவன் சிறுவன் அவனை நீங்கள் நாடினால் அவன் சீதையும் பெற்றுத் தருவான் என்று சொல்லி சுக்ரீவனோடு நட்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி கபந்தன் ஆற்றுப்படுத்துகிறான். ராமனும் லக்குவரும் மதங்க ஆசிரமத்தை அடைகிறார்கள். அங்கே சபரி இருக்கிறாள். பூந்தமாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணந்து நல்க விருந்து செய்திருந்த வேளை. அப்படி சபரியானவள் அங்கே இருக்கிறாள். மதங்க ஆசிரமம் ஒரு காலத்திலே மதங்கர் இருந்த பொழுது சபரி என்ற வேடு வச்சு தீண்டத்தகாதவளாக அந்த காலத்திலே கருதப்பட்ட காரணத்தினாலே முனிவர் கண்ணிலே படாமலேயே முனிவருக்கு வேண்டிய தொண்டுகள்லாம் செய்து பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு பூக்கள் படித்து வைத்து எல்லாம் செய்வாள். இதை பலகாலம் செய்தனாலே மதங்கர் அந்த ஆசிரமத்தை விட்டு மேலே செல்லும் பொழுது சபரியை அந்த ஆசிரமத்தை பார்த்துக் கொள்ளும்படி செய்து அந்த ஆசிரமத்திலே பூக்கள் வாடாது பழங்கள் பசுமையாக இருக்கும், எனவே அப்படிப்பட்ட அந்த ஆசிரமத்தை ஒப்படைத்து ராமன் வருவான் அருள் செய்வான் சொல்லிவிட்டு சென்றார். இப்பொழுது சபரி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். ராமன் எப்போது வருவான், ராமன் வருவான், தேவாதி தேவனை சேவிக்க வேண்டுமே என்று காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே மதங்கர் சொன்னார், வாசவன் தானும் மீண்டு வந்தனர் மகிழ்ந்து நோக்கி ஆசுர தவத்திற்கு என்னை அணுகியது ராமர்க்காய பூசனை விரும்பி எம்பாறு போதுதி. ராமன் வந்தவுடனே அவனுடைய அருள் பெற்று மிளகு நீங்கள் வரலாம் என்று சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறாள் சபரி. இருந்தனன் ஜந்த இங்கு எய்திடு என்னும் தன்மை பொருந்திட இன்று தான் என் புண்ணியம் பூத்ததில்லைதன்னை அன்புற நோக்கி எங்கள் வரும் துயர் துயரம் தீர்த்தாயம் மனைவாழி என்றார். இப்படி சபரி சச்சுசா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனன் அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோரும் சபரிக்கு ராமபிரானும் லட்சுமண பெருமாளும் அனுகிரகம் செய்தார்கள். சபரி மோட்ச சாட்சி பூத வேதாந்தேசன் ரவீரகத்தில் சொல்லுகிறார். சபரி மோட்ச சாட்சி பூத, சபரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. சபரி சுக்ரீவனுக்கு சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வழிகாட்டுகிறாள். அனகனும் இளையகோவும் மன்றவன் உறைந்த பின்னர் வினையரு நோன்பினாலும் மெய்மையின் நோக்கி வெய்ய துணையை பறித்தேரோன்மை தன் இருந்த துளத்தில் குன்றம் நினைவருதாயர் கொத்த நெறியலாம். மிக கஷ்டமான அந்த வழியை எப்படி செல்வது என்று சொன்னாலாம். அப்படி சபரி என்பவள் அற்புதமான நிலையை அடைய அவள் சொன்னபடி அன்னவள் கலரிச்செல்லாம் கேட்டனன் அப்படியே சபரி மோட்சம் அடைகிறாள். ராமனும் லக்குவனும் சுக்ரீவன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார்கள். இதை அப்படியால் அற்புதமாக கம்மன் சொல்லுகிறான். பின் அவள் உணர்ந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே தன்னுடல் துறந்துதான தனிமையின் இருது சார்ந்தாள் அன்னது கண்ட வீரமலவின் ரெய்தி பொன்னடி கடகளாற்ப புகன்றமா நெறியில் போன. இப்படி சுக்ரீவனுக்கு கூடிய ரிஷிமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு செல்லக்கூடிய வழியை சபரி சொல்லிவிட்டு அவள் மோட்ச உலகத்தை அடைகிறாள். அப்படி சுக்ரீவனால் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு சுக்ரீவனை அடைவதற்கு காட்டிய வழியை தெரிந்து கொண்டு அப்படியே ராமனும் லக்ஷ்மணனும் கடவுள் செல்கிறார்கள். தன்னரும் காணும் குன்றும் நதிகளும் தவிர போனார் மண்ணிடை வைகள் தோறும் வரம்பிலா மக்களாட கண்ணிய விதைகள் என்னும் கட்டழல் கதுவலாலே புண்ணியம் உழுகிற்றன்ன பம்பையாம் பொய்கை புக்க. பம்பை என்ற நீர்நிலைக்கு பக்கத்திலேதான் ரிஷிமுக பர்வதம். அங்குதான் சுக்ரீவன் இருக்கிறான். எனவே ஆரண்ய காண்டம் முடிகிறது. காமபிரான் லக்ஷ்மண பெருமான் செல்லுகிறார்கள். இப்போது ஆஞ்சநேய பெருமான் ராமனையும் லக்ஷ்மணையும் சந்திக்க வரப்போகிறார்கள். அந்த அனுமனின் சந்திப்பை அடுத்து நாம் கிஷ்கிந்தா காண்டத்திலே பார்க்க இருக்கிறோம். இந்த ஆரண்ய காண்டத்தை குலசேகர ஆழ்வார் அற்புதமாக பேசுகிறார், சுருக்கமாக பேசுகிறார். வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமை மாமுனி கொடுக்க வரிவில் வாங்கி கலைவனக்கு நோக்கரைக்கு நோக்கை நீக்கி கரனோடு தூரனும் தன் உயிரை வாங்கி சிலை வடக்கி மான்மரியவை தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னும் தலைவடக்கி கை கூப்பி ஏத்தவல்லால் செய்தலால் சவமுடைய தரணிதானே. ஆரண்யகாண்டம் முழுதும் ஏறக்குறைய வந்துவிடுகிறது இந்த பாடலே. வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொண்டு விராதனை அழித்து பண்டமி மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி அகத்தியருடைய ஆசிரமத்திலே சென்று அவர் அருளை பெற்று அவரிடத்திலே அஸ்திர சத்திரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு பண்டமி மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனக்கு மூக்கரைக்கு மூக்கை நீக்கி சூர்பனையுடைய மூக்கை நீக்கி கரனோடு தூரணம் தன் உயிரை வாங்கி கரதோஷவதம் முடித்து சிலை வணக்கி மான்மரியவைதான் தன்னை. இப்படியாக சித்திரகூடம், அடுத்தது பஞ்சவடி, இப்படி பல இடங்களிலே ராமபிரான் சஞ்சரித்துக் கொண்டு இப்பொழுது ரிஷிமுக பருவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இங்கே குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியிலே ராமாயணத்தை சென்ற பொழுது இந்த பாட்டிலே வலிவணக்கு கலை வணக்கு சிலை வணக்கி என்று சொல்லி கடைசியிலே தலை வணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் என்று சொல்லி இது வணங்காத தலை, இது தருதலையாக இருக்கும், அதை வணங்கிய தலையாக மாற்ற வேண்டும் என்பதனாலே தலை வணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் தெரிதலால் கவமுடைய தருகிறாணி. எனவே இங்கே விராதனுடைய சாபம், கபந்தனுடைய சாபம், சபரியனுடைய மோட்சம், இப்படியெல்லாம் ஆரண்ய காந்தத்திலே முனிவர்கள் மட்டுமே, சரபங்கர் போன்ற முனிவர்கள் மட்டுமே ராமனுடைய அருவுக்கு பாத்திரமாகவில்லை. அங்கே அரக்கர்களையும் ராமபிரான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா காகுத்தா என்று மாற்றாரை மாற்றழிக்க வல்லவனாக இருக்கிறான் என்பதை அற்புதமாக இந்த அரண்யகாண்டம் காட்டுகிறது. கம்பருடைய காவிய நாயகனாகிய ராமனுடைய சரித்திரத்திலே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் முடித்தோம். அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்திலே அனுமனது சந்திப்பு என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகன்றிடுமோ தினம பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றனும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட மங்களாசாசனபரீமதாச்சாரியபூர்வம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.